பெண்ணே பெண்ணே கண்ணிழியாலே தன்னே தன்னே நீ ஒரு கத்து திங்கள் கிண்ணம் வெண்ணிலாவில் தூக்கும் ராவில் பெண்ணே பெண்ணே நின் மொழி காத்து தன்னே தன்னே ஞான ஒரு கத்து கல்வின் உள்ளில் கன்னி மழை தூகும் போ மாறி ஓ நின் பேனையில் மஷியாய் மாறி கதக கை மாறி கல்வின் உள்ளில் கன்னி மழை தூகும் போ